श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लार्कुम नमस्कारम स्वच्छंद विक्रम समुन्नमितादमुष्मात् स्रोतस्त्रयं यदभवत्तव पादपद्मात् वेतालभूतसरसाम् अपदिश्य वाचम् प्रायेण तत्प्रसव भूमिम् अवाप भूयः. ஸ்ரீ தேஹலீஷஸ்துதி 16வது பத்தியம். இந்த பத்தியத்தில் ரொம்ப அழகா சுவாமி தேசிகன் அந்த மூன்று திருவந்தாதிகள் தோன்றின விஷயத்த அவைகளை மறுபடியும் கங்கையாவே பாவிச்சு அல்லது ஒரு நதியாக பாவிச்சு முதல்ல திருவிக்கிரமனாக பரிணமிச்சப்ப பிரம்மா அந்த திருவடிக்கு அர்க்யபாத்தியாதிகள்லாம் சமர்ப்பித்தப்ப எப்படி கங்கையானது பெருகி அந்த திருவடியை விட்டு விலகி பெருகி பிரிஞ்சு போச்சோ மறுபடியும் அது என்ன பண்ணித்தான் இந்த முதலாழ்வார்களுடைய மூன்று திருவந்தாதிகளும் மூன்று அழகிய இனிய சுவையுடைய தீர்த்தங்கள் அல்லது நதிகள் அவளுடைய வாக்கிலிருந்து பெருகி எம்பெருமானுடைய திருவடியை பற்றிய விஷயமா இருக்கிறதுனால மறுபடியும் உன்னுடைய திருவடியே வந்து அடைந்ததுன்னு அழகா எந்த நதியானது உன்னுடைய மூன்று அதாவது நதின்னு சொன்னால் பல கிளைகள் சேர்ந்து ஒரு நதியாகும் அல்லது ஒரு நதி பல கிளைகளாகும் அந்த மாதிரி பார்க்கச்சே த்ரீ ஸ்ட்ரீம்ஸ் கங்கைக்கு மூன்று கிளைகள் அது டைவர்ஜ் ஆச்சு. இப்போ என்னடான்னு கேட்டால் அவா மூன்று ஆழ்வார்களுடைய வாக்கிலிருந்து டைவர்ஜெண்டாக வந்த அந்த மூன்று ஸ்ரோதஸ் மூன்று நீர்நிலைகள் அதாவது மூன்று நதிகள்னு வச்சுக்கலாம் அவைகள்லாம் கன்வர்ஜ் ஆகி மறுபடியும் எம்பெருமானுடைய திருவடிக்கே வந்துடுதுன்னு ரொம்ப அழகாக ஒரு ஒரு கற்பனை சுவாமிக்கு. அந்த பெண்ணையாற்றினுடைய சிறப்பை 15வது பத்தியத்தில் வெளிப்படுத்தினார். வேத கமண்டல் ஜலைர் விகிதார்ச்சனம் தேனு. இங்கே முதலாழ்வார்களுடைய மூன்று ஸ்ரீ சூக்திகள் முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி அந்த மூன்றையுமே நதிகளாக பாவித்து அந்த மூன்றும் சேர்ந்து எம்பெருமானுடைய திருவடியை பற்றி இருப்பதனால் அவைகளை மூன்றும் சேர்ந்து ஒரு நதியாக வந்து அடைந்தது. இது எந்த நதினு கேட்டால் முன்னாடி எந்த நதி அவனுடைய திருவடியிலேருந்து பெருகித்தோ அதே நதி இப்போது இது மாதிரி உருமாறி வந்து உன்னுடைய திருவடியை அடைந்ததுன்னு அழகாக சாதிக்கிறார். இதில் ரெண்டு விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த அந்தாதியை வந்து நதிக்கு ஒப்பிடலாம் தோன்றது. ஏன்னா நதின்னு எடுத்துட்டோம்னா மலையில் தோன்றி கடலில் போய் மறுபடியும் மேகமாயி மாறி மலையில் போய் நதி பெறுகிறது. அதாவது மலை நதி கடல் மேகம் மலை இப்படி இருக்கு. அந்தாதி எடுத்துட்டாலும் முதல்ல ஒரு வார்த்தையில் தொடங்கி இன்னொரு வார்த்தையில் முடிகிறது, மறுபடியும் அந்த வார்த்தையில் தொடங்கி இன்னொரு வார்த்தையில் முடிஞ்சு இப்படி போய் கடைசியில் பார்த்தோம்னா அந்த கடைசி பத்தியத்தினுடைய வார்த்தையானது அந்த முதல் பாசுரத்தினுடைய முதல் வார்த்தையாக இருக்கும். ஆக இதுவும் ஒரு சைக்கிள், எங்கே ஆரம்பித்த இடத்துக்கு மறுபடியும் வருது. அந்த ரீதியில் பார்த்தோம்னா இந்த மூன்று திருவந்தாதிகளும் அழகாக மூன்று நதி தீர்த்தங்களாக ஒப்பிட்டு மூன்றும் சேர்ந்து எம்பெருமானுடைய திருவடியை இந்த அர்ச்சாவதாரத்தில் எழுந்தள்ளிருக்கக்கூடிய திருவிக்கிரமன் அல்லது தேகலீஷன் அவனுடைய திருவடியை வந்து அடைந்ததுன்னு அழகாக சாதிச்சிருக்கார். இன்னொன்று அந்த கங்கையானது விட்டு போச்சு, விட்டு போய் பல இடங்களுக்கு போய் ஆசிரியச்சுது. ஆனால் இந்த கங்கை அல்லது இந்த நதி இந்த மூன்று நதிகளுடைய சங்கமம் என்ன பண்ணிட்டு கேட்டால் என்னடா போகலை, அவளுடைய பக்தி பிரவாகமாக வெளில வந்து இன்னும் இனிப்பாக, ஏன்னா எம்பெருமானே போட்டு கசக்கி பிழிஞ்சு வாங்கிட்டான். அந்த இனிய சாறு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நேராக எம்பெருமானுடைய திருவடிக்கே போய் சேர்றதுனால இன்னும் இவைகளுக்கு ஏற்றம்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். பட் நாம் நம்முடைய ஃபோக்கஸை கருதி அந்த சம்ஸ்கிருதத்துக்காக இதை லிமிட் பண்ணிக்கிறோம். இதில் சம்போதன பதத்தை சுவாமி சாதிக்கலை. பிராயேன அவாப்ப அப்படி முடிகிறது. அவாப்ப அவாப்பதான் கிரியாபதம். அவாப்பனா அடைந்தது அப்படின்னு அர்த்தம். பிராப்ப அவாப்ப ஆப்னோதி தாத்து அது ஆப்ப அவாப்ப பிராப்ப இதெல்லாம் அடைந்தது லிட்டில காரம். பிராயேனன்றது அந்த ஒரு கவித்துவத்தை வெளிப்படுத்துறது, ஒரு ஃபேண்டசி, ஒரு கற்பனை, உத்பிரேட்சை அப்படி வச்சுக்கலாம். பிராயேன அவாப, அதுதான் அடைஞ்சதோ, அதுதான் அடைஞ்சதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி. எது அப்படின்னு கேட்டால் தத்து, தத்து பிராயேன அவாப. அந்த தத்துக்கு விசேஷணங்கள் இருக்குது. அந்த வெள்ளத் தொகுதியை சுவாமி குறிப்பிடுறார், அது சற்று பார்ப்போம். தத்து பிராயேன அவாப, எதை அடைந்தது அப்படின்னு கேட்டால் பிரசவ பூமிம் அவாப. பிரசவ பூமிம் சொன்னால் பிறந்த இடம், பிரசூதிகி பிரசவகலாம் பிறப்பு, பூமின்னா அந்த இடம். பிரசவ பூமின்னு சொன்னால் தித்தியா பக்தி ஏகவச்சனம், மறுபடியும் பிறந்த இடத்தையே அடைந்தது. மறுபடியும் குறிக்கிற சொல்லு பூயகா, தத்து பூயகா பிரசவ பூமிம் பிராயேன அவாப, அது மறுபடியும் புனகா பூயகலாம் ஒரே அர்த்தம் ஒரு கான்டெக்ஸ்டில். பிரசவ பூமிம் பிராயேன அவாப எப்படி அப்படின்னு கேட்டால் வேதாள பூத சரசாம், அழகாக அந்த பொய்கை பூதம் பேய் இந்த மூன்று பெயர்களுக்கும் தமிழ் பெயர்களுக்கும் சம்ஸ்கிருதப்படுத்தியிருக்கார். முதல்ல வேதாள போட்டிருந்தார், வேதாளனா பேய் ஆழ்வார், பூதம்னா பூதத்தாழ்வார், சரசுன்னு சொன்னால் பொய்கை. அப்போ அந்த முதல் பகுதியை மட்டும் எடுத்துட்டு அதை அப்படியே அழகாக சம்ஸ்கிருதப்படுத்தியிருக்கார். வேதாள பூத சரசாம்னு சொல்கிறது இந்த மூன்று பதங்களுடைய சேர்த்து ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம், அதாவது பேயாழ்வார், புதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார் ஆகிய இந்த மூன்று ஆழ்வார்களுடைய அப்படின்னு அர்த்தத்தை குறிக்கிறது. சரஸ் சப்தமாக இருக்கிறதுனால சரசாம், மனசா இருந்தால் மனசாம், அந்த மாதிரி அர்த்தம் அது. வாச்சம் அபதிஷ்ய, வாச்சம்னு சொன்னால் அவருடைய ஸ்ரீசூக்தி திவ்ய பிரபந்தம் திருவந்தாதி, வாக் வாச்சோ வாச்சக வாச்சம். அபதிஷ்யன்னு சொன்னால் இன்னொரு பெயர் வைத்துக்கொண்டு அர்த்தம், அந்த மாதிரியாக மாறி மாறி அந்த மூன்று திருவந்தாதிகளாக பெயரை வைத்து கொண்டு அப்படின்னு தாத்பரியம். மறுபடியும் பிரசவ பூவிம் பிராயேன அவாப்ப, அப்போ இது வரைக்கும் பார்த்தோம்னா தத்து வேதாள பூத சரசாம் வாச்சம் அபதிஷ்ய பூயா பிரசவ பூமிம் பிராயேன அவாப. தத்துன்னு சொன்னோம் இல்லையா, கிம் அப்படின்னு கேட்டால் ஸ்வச்சந்த விக்ரம சமுன்னமிதாத்து அமுஷ்மாத்து. ஸ்வச்சந்தம்னு சொன்னால் சந்தஸ்ன்றது இடத்துல ஒரு இச்சையை குறிக்கிறது. ஸ்வச்சந்தம் சொன்னால் தன்னிச்சை, எதையும் எந்த தடையும் இல்லாமல் தன் இஷ்டத்துக்கு சென்ற விக்ரம, விக்ரமன்னு அந்த உலகத்தை அளப்பதற்காக சமுன்னமிதாத்து, நமித நம் தாத்துக்கு வணங்குதல் அர்த்தம், உன்னமிதன்னு எழுதல் அர்த்தம், சம்யக்கு உன்னமிதன் சொன்னால் சமுன்னமித, நன்றாக உயர தூக்கப்பட்ட அல்லது தூக்கியன்னு அர்த்தம் ஆரம்பிப்பேன். ஸோ நம் தாத்துக்கு மேலே உத்து, அதுக்கு மேலே சம், அதான் சமுன்னமித. சமுன்னமிதாதுன்றது பஞ்சமி, அது அந்த பாதபத்மாத்துக்கு விசேஷணங்கள் ஆக போகிறது. முன்னாடியே பார்த்தோம் சம்ஸ்கிருதத்தில் விசேஷணம், நவுன் வந்து எந்த விபக்தி எந்த வச்சனத்தில் இருக்கோ, அப்ஜெக்டிவ்ஸும் விசேஷங்களும் அதே விபக்தி அதே வச்சனம். அப்போ பாத பத்மாத்துன்றது நவுன், இங்கே திருவடி தாமரையிலிருந்து அப்படின்னு அர்த்தம். அதுக்கு விசேஷனமாக இருக்கிறதுனால அமுஷ்மாத்து ஸ்வச்சந்த விக்ரம சமுன்னமிதாத்து என்று பஞ்சமி. ஸ்வச்சந்த விக்ரம சமுன்னமிதாத்துன்னு சொன்னால் உன் இஷ்டப்படி இந்த உலகத்தை அளப்பதற்காக உயரத்தூக்கிய அல்லது உயரத்தூக்கியதிலிருந்து, அமுஷ்மாத்துன்றது அதஸ் சப்தம் பெரு, அது ஒரு புரோனோன் இந்த அப்படின்னு குறிக்கிறது. அசௌ அமு அமீன்னு போகும்போது அதனுடைய பஞ்சமய பக்தி அமுஷ்மாத்து. இப்போ சுவாமி தேசிகன் அந்த தேகலீஷனை பார்த்து இந்த ஸ்துதியை பண்ணுறதுனால முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியை பார்த்து இந்த திருவடின்னு சாதிக்கிறார். இந்த திருவடியிலிருந்து பாத தவ பாத பத்மாத்து, உன்னுடைய திருவடி தாமரையிலிருந்து, பாத பத்மாத்துன்றது பஞ்சமி பக்தி ஏகவச்சனம், உன்னுடைய இந்த திருவடி தாமரையிலிருந்து யத் ஸ்ரோதஸ்திரயம் அபவத்து. யத் எத்துனா எந்த, யத் சப்தம் அது, யத்துன்றது இப்போ தத்து போட்டுட்டார் இல்லையா அதுக்கு ஜோடிக்காக யத்து, யத்து தத்து அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. எந்த ஸ்ரோதஸ்திரயம், ஸ்ரோதஸ்ன்றது அந்த நதியை குறிக்கிறது அல்லது வெள்ளப்பெருக்க குறிக்கிறது, த்ரயம்ன்றது மூணு, நபும்சகரிங்கமாக இருக்கிறதுனால ஸ்ரோதஸ் த்ரயம் அபவத்து தத்து. எந்த மூன்று தொகுதியானது உண்டாச்சோ இப்ப ஸ்ரோதஸ்திரயம்ன்றது ஒரு தொகையை குறிக்கிறது, அதாவது அந்த மூன்று தொகுதியை குறிக்கிறது, மூன்று வெள்ளங்களுடைய தொகுதி. அபபத்துன்னு சொன்னா பூதாத்துடைய லங் லக்காரம், உண்டாயிற்றோ தத்து அப்படி லிங்க் பண்றார். அப்ப எத்து தத்து அவாப அப்படி கொண்டு போறார். அந்த எத்துக்கு தான் என்னன்னு கேட்டா ஸ்வச்சந்த விக்ரம சமுன்னமிதாது அமுஷ்மாத் தப பாதபத்மாத் எது ஸ்ரோதஸ்திரயம், எந்த வெள்ளப்பெருக்கானது பெறுகிறோ அபவத்து தத்துன்னு மேல கொண்டு போறார். ஒரு தர குயிக்கா அன்வயத்தை பார்த்தோம்னா ஸ்வச்சந்த விக்ரம சமுன்னமிதாது அமுஷ்மாத் தப பாதபத்மாத் எது ஸ்ரோதஸ்திரயம் அபவத் தத் வேதாள பூத சரசாம் வாசம் அபதிஷ்ய பூயா பிரசவ பூமிம் ராயேன அவாப ஸ்வச்சந்த விக்ரம சமுன்னமிதாது அமுஷ்மாத். தன்னுடைய இஷ்டப்படி பெருகிய அல்லது உயர்ந்து சென்ற உன்னுடைய சமுன்னமிதாது உயர்ந்து சென்ற இந்த உன்னுடைய திருவழி தாமரையிலிருந்து எது ஸ்ரோதஸ்திரயம், எந்த மூன்று அந்த வெள்ளப்பெருக்கு அல்லது மூன்று நதி அந்த நதிகளின் தொகுதி அபவத்து உண்டாயிற்றோ தத்து அந்த வெள்ளத்தொகுதியே வேதாள பூத சரசாம் இந்த பேயாழ்வார் பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வார்களுடைய வாச்சம் ஸ்ரீசுக்தி திருவந்தாதி அப்படின்ற அபதிஷ்ய பெயரை வைத்துக்கொண்டு அல்லது உருமாறி பூயகா மறுபடியும் பிரசவ பூமி பிராயேன அவாப தன்னுடைய பிறந்த இடத்தையே பெரும்பாலும் அல்லது வெகுவாக அடைந்ததுன்னு சாதிக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால் நம்ம கேஷுவலாக சொல்கிற மாதிரி அதுதான் இது நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி அழகாக இந்த தன்னுடைய ஒரு கவித்துவத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த 16வது பத்தியத்தில் தேகலேஷ ஸ்துதியில். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹ.